ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂ ವರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾಧ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇ. ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾಸಿಹ ತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ. ದೌರ್ಭರ್ಯುಕ್ತಾ ಚತುರ್ಭಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾಕುಂದೇಂದುಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ. ಸಾಮೇವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನ. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ಯಃ ಪಿಬನ್ಸ ತಂ ರಾಮಚರಿತಾಮೃತಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತಸಮಕಲ್ಮಷಂ. ಗೋಷ್ಪದೀಕೃತವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ. ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ. ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ. ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ. ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ. ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ. ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ. ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೆ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಗಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸಂಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೆ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ವಾಮೇ ಭೂಮಿ ಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾ ಸುತಃ ಶತ್ರುಘ್ನ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಲಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ. ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್. ಮಧ್ಯೆ ನೀಲಚರೋಜಕೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರದಾನುಜಂ. ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿಸಂಭೂತಾ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿ ಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮ ಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತ ಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಬಾಲಕಾಂಡಂ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣತ್ತಿಲ ತ್ರಿಶಂಗು அப்படிங்கற ராஜா விஸ்வாமித்ரரை நாடி என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி போய் மன்றாடி கேட்டது வரைக்கும் நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு விஸ்வாமித்ர முனிவர் எப்படி அந்த த்ரிசங்கு அப்படிங்கிற ராஜாவை காப்பாத்துறார் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ಉಕ್ತ ವಾಕ್ಯಂ ತು ರಾಜಾನಂ ಕೃಪಯಾ ಕುಶಿಕಾತ್ಮಜಃ ಅಬ್ರವೀನ್ ಮಧುರಂ ವಾಕ್ಯಂ ಶಾಬಾತ್ ಚಂಡಾಳ ರೂಪಿಣಂ. ಅವ ಶಾಪತ್ತಿನಾಲ ಅವ ಚಂಡಾಳ ರೂಪಂ ಅಡಂಜ ಅಂತ ರಾಜಾವೈ ரொம்ப இனிமையான வார்த்தையால அவர் வந்து சாந்த்வனப்படுத்துறார். அதாவது கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாராம். ಐಕ್ಷ್ವಾಕಸ್ವಾಗತಂ ವತ್ಸ ಜಾನಾಮಿ ತ್ವಾಂ ಸುಧಾರ್ಮಿಕಂ ಶರಣಂ ತೇ ಭವಿಷ್ಯಾಮಿ ಮಾ ಭಯಿಷೇಂ ಮನುಜಾಧಿಪ. ಇಕ್ಷ್ವಾಕು ವಂಶತ್ತಿಲ ಪಿರಂದವನೇ ಕೊಂಡೇ நராதிபா, நீ பயந்துக்காதே, நீ வந்து நல்ல தர்மசீலனாக்கும் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். நான் இருக்கிறத நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்ற. சுவாகத்தம், இங்க வா அப்படின்னு சந்தோஷத்தோட கூப்பிடுற. அஹமா மந்திரயே சர்வான் மகர்ஷீன் புண்ணிய கர்மணஹ யஜ்ஞதாஹ்யகரான் ராதம் ஸ்தோய ஸ்தோய ததோ யக்ஷஸ்ய நிர்வ்ருதஹ. ராஜா, புண்ணியசீலர்களும் யாகத்துக்கு வேண்ட சகாயங்கள் எல்லாம் பண்றதுக்காக நான் உனக்காக நான் ஒரு யாகம் பண்றேன். உன்னை யாகம் பண்ண வச்சு உன்னுடைய மனோரதம் என்னவோ அதை நிறைவேற்றி தரேன், பயந்துக்காதே. குரு குருஷாபகிருதம் ரூபம் யதிதம் த்வயி வர்த்ததே அனேனைவ ஹி ரூபேண சசிதீரோங்கமிஷ்யசி. உன்னுடைய குருவோடைய சாபத்தினால இந்த ரூபம் உனக்கு சண்டால ரூபம் கிடைச்சிருக்குப்பா. இந்த ரூபத்தோடையே, அதாவது சாபத்தை நம்மளுக்கு மாத்த முடியாது. உனக்கு என்ன ஆசை? என்னுடைய இந்த சரீரத்தோடையே ஸ்வர்க்கம் அடையணும் தானே ஆசையா இருந்தது. இப்ப நீ சண்டால ரூபத்துல இருக்காய். இந்த சண்டால ரூபத்தை மாத்த முடியாது, ஏன்னா அவளுடைய சாபம். ஆனா இந்த சண்டால ரூபத்தோடையே உனக்கு ஸ்வர்க்கத்தை ஊர்தலோகத்தை நீ அடைவாய், கவலைப்படாதே. ஹஸ்தத் பிராப்தமஹம் மன்யே ஸ்வர்க்கம் தவனராதிப யத்வம் கௌஷிகமாகம்ய சரண்யம் சரணாகதஹ. கௌஷிகா, இந்த கௌஷிகனை நீ தேடி வந்துட்டாய். சரண்யம் ஆகம்ய சரணாகதா, சரண்யம் நான் தான் கதி அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டாயே, உனக்கு ஸ்வர்க்கம் கிடைச்சா மாதிரி தான் நினைச்சுக்கோ. அதாவது அப்சரா கான்பிடண்டா சொல்ற விஸ்வாமித்தர், நீ என்ன தேடி வந்துட்டாய், அப்புறம் ஏன் கவலை, நீ உனக்கு சொர்க்கமே கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். ஏமுக்த்வா மகாதேஜாஹ புத்ரான் பரமதார்மிகான் வியாதிதேஷ மகாப்ராஜ்ஞான் யக்ஞ சம்பார காரணாத் சர்வான் சிஷ்யான் சமாஹூய வாக்கியமேததுவாச. மகாதேஜஸ்வியன் அவர் இது சொன்னதுக்கு பிறகு அதி தர்மசாலிகளும் அதி மேதாவிகளும் இருக்கக்கூடிய அவருடைய புத்தர்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து சொல்றார். அவளை பார்த்து சர்வான் ரிஷிகணான் வத்ச ஆனயத்வம் மமாத்மியா சசிஷ்ய சுகிருதஸ்யைவ சர்வத்விதம் சுபஹு பஹுஷ்ருதாம். அலியோ குழந்தைகளா, சாஸ்திரர்களும் சிஷ்யர்களும் என்னுடைய மித்திரர்களும் ரித்திகளும் எல்லா ரிஷிகணங்களையும் முழுவன் பூரா நான் சொன்னேன் அப்படின்னு கூட்டிட்டு வாங்கோ. இந்த உலகத்துல இருக்கக்கூட எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கோ. என்னுடைய ஆர்டர்படி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கோ, ஒரு ஆளை கூட விடாதேங்கோ, நான் சொன்னேன்னு கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ற. அப்படி இவா வந்து இந்த ஆர்டர் கேட்டுட்டு எல்லாரும் தரக்க பறக்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி எல்லா திக்கிலையும் போய் எல்லா தேசங்கள்ல இருந்தும் இருக்கக்கூடிய வேதஜர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டா. தேஜ சிஷ்யா சமாகம்ய முனிம் ஜ்வலித தேஜசம் ஊஜுஷ்ச வதனம் சர்வம் சர்வேஷாம் பிரம்மவாதினாம். அந்த சிஷ்யர்கள் எல்லாரும் உஜ்ஜலிக்க கூடின அந்த மகர்ஷியோட பக்கத்துல வந்துட்டு நமஸ்காரத்தோட நமஸ்காரம் பண்ணி சொல்றா. ஷுத்வா தேவதனம் சர்வே சமாயாந்தி திஜாதய சர்வதேவேஷு சாகச்சன் வர்ஜயித்வா மகோதயம். எல்லாரும் வந்தாச்சு, எல்லா தேசத்துல இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் வந்தாச்சு, உங்களுடைய ஆஜ்ஞைப்படி மகோதயன் தவிர்த்து பாக்கி எல்லாரும் வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும் வசிஷ்டருடைய புத்திரர்கள் அந்த 100 பேர் இருக்காளையோ, அவ கோபத்தோட இவரை பார்த்து சொல்றா. என்ன சொல்றா? வசிஷ்ட புத்திரர்களும் வந்திருக்கா, அதாவது எல்லாரையும் கூட்டிட்டு வந்தானே சொன்னா, அந்த வசிஷ்ட புத்திரர்கள் அதானே இந்த திரிசங்கு ராஜாக்கு சாபம் கொடுத்து சண்டாளன் ஆக்கினார். அவளும் வந்து இந்த விஸ்வாமித்திரர் பார்த்து அந்த 100 குழந்தைகளும் சொல்றா. க்ஷத்ரியோ ராஜகோயஸ்ய சண்டாளஸ்ய விசேஷத கதம் சரசி போக்தாரஹ ஹவிஸ்தஸ்ய சுரர்ஷய. இவனோ சண்டாளன், நீங்களோ க்ஷத்ரியர். ஏன்னா இப்ப பிராமணன் ஆயிட்டு இல்லை இல்லவா விஸ்வாமித்திரர், அவர் ராஜாவா இருக்க க்ஷத்ரியர். யாகம் அப்படின்னா யார் பண்ணணும்? பிராமணால் தான் பண்ணணும். வாத்தியாரனா பிராமணா தான் இருக்கணும். நீங்கள் க்ஷத்ரியன், சரி பண்ணக்கூடியவர் யாரு? ஒரு சண்டாளனா இருக்கார். அவருக்கு பண்றதுக்கு அவாவா வேலைகள் அவாவா பண்ணாதான் அதனுடைய அழகும் அதனுடைய பலனும். அப்படி இருக்கிறத நீங்க ரெண்டு பேரும் பண்ணி வைக்க கூட யாகத்துல ஹவிசு தேவர்களுக்கெல்லாம் கொடுக்கறேல், அவ எப்படி வந்து சாப்பிடுவா? பிராமணா பிராமணா வா மகாத்மானஹா புந்த்வா சண்டாள போஜனம். இந்த அப்படியே சரி இருக்கட்டும், சண்டாளருடைய சாப்பாடு அவர் சாப்பிட்டானே இருக்கட்டும், நீங்கள் காப்பாற்றப்பட்டு சண்டாளனுடைய அன்னத்தை சாப்பிட்டார்னு இருக்கட்டும். அப்படியே இருந்தாலும் கதம் ஸ்வர்கம் கமிஷ்யந்தி, எப்படி ஸ்வர்கத்தை அடைவான் இவன் தேகத்தோட எப்படின்னு அந்த வசிஷ்ட முனிவர்கள் எல்லாம் அவரை பார்த்து சொன்னதும் ஒரு கடுமையான வார்த்தைகள் அல்லவா அதெல்லாம், நீங்க பண்ணி வைக்கிறீங்களே இதெல்லாம் இப்படி பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அல்லவா அந்த வசிஷ்ட முனிவருடைய குழந்தைகள் எல்லாம் சொல்லா. அந்த இது கேட்டதும் கோபம் உண்டாச்சாம் இவருக்கு, கோபத்தால கண்கள் எல்லாம் துடுத்துண்டு சபிக்கிறாளாம் வசிஷ்டருடைய புத்திரர்களை. ஏ தூஷயந்திஷ்டம் தப உக்ரம் சமாஸ்திதம் பஸ்மீ பூதா துராத்மான பவிஷ்யந்தி ந சம்சய. எந்த ஒரு துர்புத்தினால குற்றமற்ற உக்ர தபசு கை கொண்ட என்னை, அதாவது உக்ரமான தபசு எங்க என் சைட்ல இருக்கு என் பக்கத்துல இருக்கு, நீ என்னையே வந்து துர்புத்தி அல தப்பு சொன்னே தூஷயந்தி இப்படி சொன்னையே, அதனால நீங்க எல்லாரும் பஸ்மி பூதா சுட்டு எரிஞ்சு வெந்நீராக கடவை பஸ்மமாக போ, பஸ்மமாக போவேள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் என்ன சொல்றா, அத்தியதே கால பாஷேன நீதா வைவஸ்வதக்ஷயம் சப்த ஜாதி சதான்யேவ அமிர்தபா சந்து சர்வஷஹ. அவர் காலவாசத்தால அந்த யமபுரியிலேயே நான் வந்து உங்களை எல்லாரையும் அனுப்பி வைப்பேன், அந்த அதாவது அந்த துஷ்பிரவர்த்தி பண்ணக்கூடவன் என்ன எதிர்த்துன்னு இருக்கிறவா எல்லாரும் இந்த உலகத்துல முஷ்டிகர் அப்படிங்கிற பேரோட தயாதாட்சிணியம் இல்லாம இந்த லோகத்துல அலைஞ்சு திரியவா, விகிருத ரூபம் ஆவாளாம். மகோதயஸ்ச துர்புத்தி மாவதூஷ்யம் ஹ்யுதூஷயது, துர்புத்திமானான மகோதயனும் இப்படி அவமானம் பண்ணிட்டானே, அதனால அவனும் ஒரு நாயாடியாக போக நிஷாதத்துவம் வேடுவனாக வேடுவனுடைய அவஸ்தையை அடையட்டும் இவர்கள் எல்லாரும் அப்படின்னு சாபம் பட்டுட்டார் அந்த வசிஷ்ட புத்திரர்களை பார்த்து. பிராணாதிபாத நிரதோம் நிரன க்ரோஷசதம் கத தீர்க்ககாலம் மம க்ரோதா துர்கதிம் வர்த்தயிஷ்யதி. கோபத்தினால நிறைய நாள் இவெல்லாம் என்ன சொல்லுவா, பயந்து இவா வசிஷ்ட புத்திரர்கள் எல்லாம் கிளம்பி விட்டா, இவர் இப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்னு கிளம்பி விட்டா, இவெல்லாம் பயந்து போய் இருக்கா எல்லாரும் ஜீவிகள். மகா தபஸ்வியும் அதி தேஜஸ்வியுமான அந்த மாமுனி ஆன விஸ்வாமித்ர மகர்ஷி இப்படி வந்து சொன்னார், அவர்களை பார்த்து சொன்னார்னு சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. யார் ஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயண வால்மீகி ஆதிகாவே பாலகாண்டே ஏகோனஷஷ்டிதம சர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. தபோபலஹதாம் கிருத்வா வாசிஷ்டன் வாசிஷ்டான் சம ஹோதயாம் ரிஷி மத்தியே மகா தேஜா விஸ்வாமித்ரோபியபாஷத. அந்த மகா தேஜஸ்வியான விஸ்வாமித்ர முனிவர் மகோதயன்ட்டு அந்த வசிஷ்ட புத்திரர்கள் எல்லாம் தபோபலத்தினால இல்லாம பண்ணி ரிஷிகளுடைய நடுவுல எல்லாம் பாக்கி அவெல்லாம் கிளம்பி விட்டா பாக்கி இருக்கிற ரிஷிகள் இருப்பாளவா, அவளை பார்த்து சொல்றா என்ன சொன்னார், அயம் இக்ஷ்வா குதாயாத த்ரிசங்குரிதி விஸ்ருதஹ. இங்க பாருங்கோ, இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவனான இந்த த்ரிசங்கு ரொம்ப தர்மிஷ்டனாக்கும், மகா தானசீலனாக்கும், மட்டுமல்ல விஸ்ருதஹா பிரசித்தி அடைஞ்சவனாக்கும். தன்னுடைய அவனுடைய ஆசை என்னன்னா தன்னுடைய இந்த சரீரத்தை வச்சுட்டு சுயனானேன சரீரேன தேவலோக ஜிகீஷையா, அவனுடைய ஆசை இந்த சரீரத்தோடையே தேவலோக ஜிகீஷையா சொர்க்கத்தை அடையணும்னாக்கும். அதற்காகவாக்கும் மாம்ச ஏவ சரணம் கதா, என்னை நாடி சரணாகதி பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படி தன்னுடைய சரீரத்தோட சொர்க்க லோகத்துக்கு என்ன பண்ணினா அவன் போவானோ அந்த யாகத்தை தொடங்கணும் நீங்கள் எல்லாரும். ததா பிரவத்தியதாம் யக்ஞோ பவத்பிஷ்டமயா சஹ அப்படின்னு சொல்ற, அதாவது எந்த யாகம் எந்த விஷயம் பண்ணினா அவன் சரீரத்தோட சொர்க்கத்தை அடைவானோ அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் பண்ணுங்க. அப்போ மகர்ஷிமாரெல்லாம் விஸ்வாமித்திரருடைய வார்த்தையை கேட்டதும் கொஞ்சம் கடிச்சு பிடிச்சுண்டு சகிச்சுட்டு இருக்கலாம், சகித்தாஹா ஏவ சமேத்திய சகிச்சுண்டு எல்லாரும் கூடினா, எல்லாரும் கூடி பேசுறா இந்த வார்த்தையை கேட்டுட்டு. என்ன பேசினாலா அவாலாம் சேர்ந்து டிஸ்கஷன் பண்றா. அயம் குஷிகதாயாதஹ முனி பரம கோபனஹ யதாஹ வஜனம் சத்யஹ கர்த்தவ்யம் நாத்ர சம்சயஹ. இந்த குஷிக வம்சத்துல பிறந்தவரான இந்த முனி மகா கோபிஷ்டராக்கும், பரம கோபனஹா, ரொம்ப கோபம் இருக்கிறவராக்கும். அதனால இவருடைய பேச்சு கேட்கறது தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லது. அவர் என்ன சொன்னாரோ அதையே நம்ம துவங்குவோம், அதுல எந்த சம்சயமும் இல்லை அப்படின்னு சொல்லி, அக்னிக்கு துல்லியமான கோபமாக்கும் இவருக்கு இருக்கு. அக்னி கல்போஹி பகவான் சாபம் தாஸ்தி ரோஷிதா, புஷ்கு புஷ்குன்னு சாபம் கொடுத்து விடுறார், பயங்கரமா கோபம் இருக்கார். அதனால இவர் சொன்ன யாகம் என்ன யாகமோ அது தொடங்கட்டும் அப்படின்னு அவளை டிஸ்கஸ் பண்ணி, இந்த விஸ்வாமித்திரருடைய தபோபலத்தையெல்லாம் பார்த்து மெய் மறந்து போய் அவெல்லாம் யாகம் பண்ணலாம் அப்படின்னு பயந்து போய் பண்றா. அப்ப என்ன யாகம் சொர்க்கத்துல இவனை கொண்டு போகுமோ அந்த யாகம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, ஏவ முக்த்வா மகரிஷயஹ சஞ்சக்ருஸ்தா க்ரியாஸ்ததா யாஜகஸ்ச மஹா தேஜா விஸ்வாமித்ரோ பவத் க்ரதௌ. இப்படி அவ உக்த்வா இப்படி அவ பேசிண்டு மகர்ஷிகள் எல்லாம் சரி அப்படியே பண்ணலாம் அப்படின்னு யக்ஞ யாகத்தை துவங்கினார்கள். மந்தங்களை வேண்ட மாதிரி திரிஞ்ச ரித்திக்குகள் எல்லாம் யாக கர்மங்கள் ஆதிய கிரமப்படி தர்மப்படி எல்லாம் கல்பசூத்திர விதி சாஸ்திர விதிப்படி மந்திர உச்சாரணம் பண்ணிட்டு நடத்தினாலாம் யாகத்தை. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மகா தபஸ்வியான விஸ்வாமித்ர முனிவர் அந்த யாகத்துல ஹவிசு கொடுக்கறதுக்கு வேண்டி மந்திரங்களை ஆவாகனம் பண்ணினா, நாப்யாங்கமம் ததஸ்தத்ர பாகார்த்தம் சர்வதேவதாஹ. ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், ஹவிசெல்லாம் கொடுத்தார், ஆனா அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த வசிஷ்ட புத்திரர்கள் சொன்னாரே இல்லையோ, அதே மாதிரி தேவர்கள் யாரும் வரலையாம் சாப்பிடறதுக்கு. இந்த ஹவிசை எடுத்துக்கிறதுக்கு தேவர்கள் யாரும் வரல, ஏன்னா பண்ணி வைக்கிறது சத்ரியன், பண்ணப்பட்டது சந்தானன். இப்படி இருக்கிறவாளுடைய யாகத்தினுடைய ஹவிர்பாகம் தேவர்கள் சாப்பிடுவாளோ, அதனால அவன் வரலை சாப்பிடலை. தத குரோத சமாவிஷ்டோ விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி ரொம்ப கோபம் உண்டாச்சு விஸ்வாமித்ர முனிவருக்கு, திருப்பி கோபம் வருது. அப்போ த்ரிசங்கோ பார்த்து சொல்றா, பஷ்யமே தபசோ வீரியம் ஸ்வார்ஜிதஸ்ய நரேஸ்வர ஏஷத்வாம் சசரீரேன நயாமி ஸ்வர்கமேதசா. ஏ நரேஸ்வரா, ராஜா பார்த்துக்கோ, என்னுடைய தபஸினுடைய மகிமையே பார்த்துக்கோ. நீ என்னது என்ன, நீங்க நீ வந்து இப்போ உன்னுடைய உங்களுடைய தேகத்தோட சொர்க்கத்தை அடைய போறாய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாலாம். என்ன சொன்னார், திருஷ்டுவாபம் ஸ்வசரீரேன திவம் கச்ச நராதிப, என்னுடைய தபசனுடைய பலன் எல்லாம் ஒத்து சேர்ந்து உண்மையாகில் நீங்கள் சொர்க்கத்தை அடைவாய் அப்படின்னு சொன்னதும் அவர் சொர்க்கத்தை அடைஞ்சாராம். அப்படியே தேகத்தோட அப்படியே மேல போய் சொர்க்கத்தை அடைஞ்சார், அடைஞ்சது அவருடைய மகிமையினால அடைஞ்சார். இத பார்த்துட்டு அங்க இருக்கிற தேவேந்திரன் வந்து பாக்குறார், பார்த்துட்டு சொல்றா, தேவேந்திரன் தேவகணங்கள் எல்லாம் வந்திருக்கா, இதெல்லாம் இவர் வந்ததும் யாருடா இது புதிய என்ட்ரி அப்படின்னு பார்த்து, திருஷங்கோ கச்ச பூயஸ்வம் நாசி ஸ்வர்க கிருதாலய குரு சாபஹதோ மூட பத பூமிமவாச்சிராஹ. ஓ திருஷங்கு ராஜாவா அப்படின்னுட்டு இந்திரன் வந்து சொல்லி விடுறார், திருஷங்கு நீ திருப்பி போ, துவம் பூயா கச்ச நீ பூமிக்கே திருப்பி போ, மூடா அப்படின்னு கூப்பிடுற, மூடா நீ வந்து குரு சாபத்துல இருந்து உனக்கு இருக்கக்கூட, உனக்கு குரு சாபத்தை அடைந்த உனக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காதுடா, சொர்க்கத்துல இருக்கிறவாள் யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டான், அதனால நீ என்ன பண்ணு, அவாக்ஷிராக அப்படின்னா தலகீழா திருப்பி பூமியிலே போய் விழு, பூமியும் பத்த தலகீழா போய் பூமியில விழு அப்படின்னு சொன்னதும் திருஷங்கு வந்து அப்படியே திரும்பி தலகீழா விழ புறப்பட்டார் சொர்க்கத்திலேருந்து பூமிக்கு. அப்ப விழத் தொடங்கியது பயம் வந்து கொடுத்து என்ன பண்றார், விஸ்வாமித்திரர் கூப்பிடுறார், திராஹீதி விக்ரோஷமான புவி அபதத்து, விஸ்வாமித்திரர் கூப்பிட்டுட்டு விஸ்வாமித்திர முனிவரே காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு கத்தின்னு பூமியில விழத் தொடங்கினானாம் அந்த திருஷங்கு ராஜா. தச்சுத்வா வச்சனம் தஸ்ய க்ரோஷமானஸ்ய கௌஷிகஹ ரோஷமாலய தீவிரம் திஷ்ட திஷ்டேதி ஜாப்ரவீது. இப்படி கத்தி அலறி கூப்பிடக்கூடிய அந்த திருஷங்கு பார்த்துட்டு வார்த்தையை கேட்டுட்டு அந்த கௌஷிகமணி சொல்றார், ரோஷம் கொண்டு கோபத்தினால சொல்றார், திஷ்ட திஷ்ட அங்கே நில் அப்படின்னு சொன்னார். அவர் தலைவீழ அங்கே நின்றுட்டார். அதாவது சொர்க்கத்திலயும் இல்லை பூமியிலயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடுவுல தலைவீழ நின்றுட்டு இருக்கார். அவருடைய அவஸ்தையை யோசிச்சு பாருங்களேன். அப்படி இது கேட்டதும் நில் அப்படின்னு சொன்னதும் அவன் அப்படியே ஸ்டன்னா நிக்கிறார். ரிஷி மத்தியே தேஜஸ்வி பிரஜாபதி விவாபனஹ சிரஜன் தட்சிண மார்க்கத்தான் சப்தரிஷி இனபரான் புனஹ. ரிஷிகள் எல்லாம் இருக்கிறத பாத்துட்டு இருக்கா, எல்லாரும் பாத்துட்டு இருக்கா. பிரம்மா மாதிரி என்ன பண்ற, பிரம்மா தானே சொர்க்கத்தை இது பண்ணினார், சிருஷ்டி பண்ணார். அதே மாதிரி ஓ உனக்கு இந்த இந்த லோகத்துல இந்த சொர்க்கத்துல தான் உனக்கு என்ட்ரி இல்லையா, நான் ஒரு காரியம் பண்றேன். அவ அத்தனை திக்காரமா கட்டுறானா, நான் இன்னொரு சொர்க்கத்தையே உருவாக்குறேன் என்று சொல்லி தட்சிண மார்க்கத்துல வேற சப்தரிஷிகளை எல்லாம் புதுசா சிருஷ்டி பண்ணினாராம். அதே விஸ்வாமித்ர ராஜா கோபத்தினால நட்சத்திரமாலாம்பராம சிரஜ குரோதமூர்ச்சித கோப வேஷத்தோட ரிஷிகளுக்கு நடுவுல மகா தபஸ்வியான அவர் அந்த தட்சிண திசையில நட்சத்திர மாலைகளையே சிருஷ்டி பண்ணான். அவன் பேரப்பட்ட நட்சத்திர கூட்டங்களை சிருஷ்டி பண்ணினான். நட்சத்திர கூட்டங்கள் சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் அந்த லோகத்துல இந்திரனே இல்லையே, சொர்க்கம்னா இந்திரன் வேண்டாமோ, அது காப்பாத்துறதுக்கு தேவர்கள் எல்லாம் வேண்டாமோ, சரி அப்படின்னு இந்திரனை சிருஷ்டி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணினாரா அந்த சமயம் படைக்கிறதுக்கு தொடங்கினதும் அவ எல்லாரும் வந்துட்டா திரண்டு, தேவோத்தமர்கள், ரிஷிகணங்கள், கிண்ணரர்கள், மகாயக்ஷர்கள், சாரணர்கள், சித்தர்கள் எல்லாரும் பயந்து போய் பரம சம்பிராந்தாகங்கிற பயந்து போய் விஸ்வாமித்திரட்ட பக்கத்துல வந்து சமாதானமா சொல்றா. என்ன சொல்றா, அயம் ராஜா மகாபாக குரு சாப பரிக்ஷத சசரீரோ திவம் யாதும் நார்ஹத்யேவ தபோதன தபோ நிதே அப்படின்னு விஸ்வாமித்ர ராஜாவை பார்த்து சொல்றா. மகத்தான புண்ணியத்தை சம்பாதித்த தபோ நிதே இவன் வந்து குரு சாப பரிக்ஷத குரு சாபத்தினால இருக்கிறதுனால இவனுக்கு ஸ்வர்க்கத்துல இடம் இல்லை சுவாமின், தன்னுடைய சரீரத்தோடயே ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு முடியாது. அப்போ அப்படின்னு எடுத்து சொன்னப்போ விஸ்வாமித்ரர் அந்த வார்த்தை கேட்டுட்டு சொல்றார், அப்ரவீத் சுமஹத் வாக்கியம் கௌஷிக சர்வ தேவதாஹ. இத கேட்டுட்டு திருப்பி பதில் சொல்றார். என்ன பதில் சொன்னா, சசரீரஸ்ய பத்ரம் வஹ த்ரிசங்கோரஸ்ய பூபதே ஆரோகணம் பிரதிஜாய நானிருதம் கர்த்துமுத்சஹே. உங்களுக்கு நல்லது நன்மை உண்டாகட்டும், மகாபத்ரம் உங்களுக்கு நல்லது உண்டா யசஸ் உண்டாகட்டும். இந்த ராஜாவான திருசங்கு தன்னுடைய தேகத்தினால ஸ்வர்க்கத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கான். நீங்க சொல்றேன் முடியாதுன்னு, ஆனா நான் வந்து வாக்தானம் பண்ணிவிட்டு பிரதிஜாயனா பிரதிஜையை பண்ணிவிட்டேன், நான் உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு, உன்னை அடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்னுடைய வார்த்தை பொய்யாயிடுமே, இப்ப அடைய முடியலைனா. அதனால என்ன பண்ணலாம், ஸ்வர்கா ஸ்வர்கோஸ்து சகரீரஸ்ய த்ரிசங்கோரஸ்ய சாஸ்வத நக்ஷத்ராணி ச சர்வாணி மாமகானி த்ருவாண்யத. அதனால இவனுக்கு ஒரு ஸ்வர்க்கம் நானே புதுசா உருவாக்கி விடுறேன், அது வந்து சாஸ்வதமாக என்னென்னைக்கும் நிலநிற்கட்டும். அது மட்டுமல்ல அங்க நட்சத்திரங்களையும் படைச்சிருக்கேன், அதுவும் சாஸ்வதமா என்னென்ன காலம் இருக்குமோ அந்தந்த காலம் வரைக்கும் நிலைநிற்கட்டும். யாவல் லோகோ தரிஷ்யந்தி திஷ்டந்த்வே தானி சர்வஷஹ மத்கிருத்யானி சுரா சர்வே ததனுஜ்ஞா துமர்ஹத. எந்த காலம் வர லோகங்கள் எல்லாம் நிலநிற்குமோ அந்த காலம் வரைக்கும் என்னுடைய இந்த ஸ்வர்க்கமும் நிலைநிற்கட்டும். நான் புதுசா உருவாக்கினீங்க, அதாவது புதுசானா டூப்ளிகேட் ஸ்வர்க்கம் யாருக்கு வேண்டி, திருசங்கு ஒன்லி ஃபார் திருசங்கு ராஜா. அப்போ அந்த ராஜாக்கு ஸ்வர்க்கம் பண்ணியிருக்கேன், அது இந்த உலகங்கள் எல்லாம் என்ன நாளை வரைக்கும் நிற்குமோ அந்த நாள் வரைக்கும் இது இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சர்வ தேவர்களும் சம்மதமா நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார் விஸ்வாமித்ர முனிவர். இதை கேட்டு தேவர்களுக்கெல்லாம் சரி அப்படியே ஆகட்டும், ஏன்னா இதுக்கு ஒத்துக்காட்டா இந்த லாஸ்ட்ல இந்திர தேவர்கள் எல்லாம் பதிலா இன்னொரு தேவர்களை கிரியேட் பண்ணி விடுவார், அதுக்கு வேண்டிதானே துணிஞ்சார் இந்திரன், இந்த சொர்க்கத்துக்கு இந்திரனை படைக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம பிளேஸ் போயிடுமே, இந்திரனுக்கும் தேவர்களுக்கெல்லாம் அவாவா ஸ்தானங்கள் போயிடுமே இல்லையோ, அதனால இப்போதைக்கு சொர்க்கம் இருந்தா இருந்துட்டு போட்டும் அவனும் வாழ்ந்துக்கட்டும் அப்படின்னு இவா வந்து ஓகே அப்படின்னு அவ பதில் சொல்றா. ஏவம் பவது பத்ரம் தே திஷ்டந்த்வேதானி சர்வசஹ ககணே தான்யநேகானி வைஸ்வானரபதாத்பஹிஹி. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், நீங்க சொன்னதெல்லாம் நடக்கட்டும். சாஸ்வதமாக நீங்க சொன்னபடியே ஜோதிஷ் சக்கர மார்க்கத்திலிருந்து வெளியில இதெல்லாம் சாஸ்வதமா வர்த்திக்கட்டும் அப்படின்னு சொல்ல, நக்ஷத்ராணி முனி சிரேஷ்ட தேஷு ஜோதிஷு ஜஜ்வலுகூம் அவாக்சிரா திரிசங்குஷ்ய திஷ்டத்வமர சன்னிபஹ. முனிவரா, நக்ஷத்திரங்கள் ஆகாய மார்க்கத்துல பிரகாசிக்கட்டும். திரிசங்கு, தலகீழாகவே தேவன மாதிரி இருக்கட்டும். அதாவது இப்ப தலகீழாலா இருக்கார் இந்திரன் சொல்லி பூமிக்கு தலகீழாக போ அப்படின்னாரே இல்லையோ, அப்படி தலகீழாகவே அவர் வந்து சொர்க்கத்துல வாழ்ந்து அருளட்டும், தேவன மாதிரியே எப்பவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. இப்பவுமே இந்த சதர்ன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவா, நாலனமா இருக்கும். அதுல வந்து ஒரு மனுஷர் வந்து காலு ரெண்டும் பரத்திண்டு தலகீழா தூங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்டார்ஸ் காணும், அதுக்கு திரிசங்கு அப்படின்னு சொல்லுவா. இப்போ நம்ம ஆகாயத்தை பார்த்தா தட்சிண கோலத்துல இருக்கும் அனிடம் நட்சத்திரங்களுக்கு பக்கத்துல, அதுதான் சொல்ற, அது திரிசங்கு ராஜா அப்படின்னு சொல்லப்படுறது. சங்கூனா ரேகை, திரிசங்கூனா தலகீழா மூணனமா இருக்கிறது திரிசங்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அனுயாசியந்தி சைதானி ஜோதீம்ஷி நிருபசத்தமம் கிருதார்த்தம் கீர்த்திமந்தம் ச பிரம்மலோகம் கதம் யதா. அப்ப இந்த முடிவுனால ரெண்டு பேரும் சேஃப், இந்திரர்கள் தேவர்கள் எல்லாரும் அபாவா இடத்த விட்டு கொடுக்காம சௌக்கியமா இருக்கலாம், சொர்க்கத்துக்கும் இவனை கூட்டிட்டு போண்டா. சரி, திரிசங்குக்கும் சொர்க்கம் போனோம், சரீரத்தோடயே சொர்க்கம் போனோம் அப்படின்னு நினைச்சார். அதே மாதிரி அவருக்கு ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி கொடுத்து அவனும் என்ன கிருதார்த்தனான சந்தோஷம் அடைந்தான், நிருபோத்தமனும் சந்தோஷம் அடைந்தான். அப்ப பிரம்மலோகத்துல இருக்கிறவாளும் சௌக்கியம், பிரம்மலோகத்துல எப்படி எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் ஜொலிச்சுட்டு இருக்குமோ அதே மாதிரி இந்த சொர்க்கத்திலயும் ஜொலிச்சுட்டு இருந்தது. விஸ்வாமித்ர சுதர்மாத்மா சர்வ தேவை ரபிஷ்டதா ரிஷிபிஷ்ட மகா தேஜ பாடமித்யாக தேவதாஹ. சொர்க்கத்துல தேவர்கள் எப்படி எல்லாம் இருப்பாளோ அதே மாதிரிதான் இவ்வாளும் இருப்பா அப்படின்னதும் எல்லாருக்கும் சந்தோஷம் திருப்தி மனசு நிம்மதி ஆயிடுத்து சொல்லி இவ்வாறு திருப்பி கிளம்பி விட்டா. இந்த தேவர்கள் தபோசாலிகளான முனிவர்கள் எல்லாம் அவாவா யாகம் முடிந்ததுக்கு அப்புறம் வந்தபடியே திருப்பி போய் அவாவா இடத்துக்கு போனா அப்படின்னு சொல்லி யாகம் பூர்த்தியாச்சு, திரிசங்குக்கு சொர்க்கவும் கிடைச்சு விடுத்து இப்படி சொல்லி. இத்யாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே மாலகாண்டே சஷ்டிதமஸ்தர்கா ஜானகி கந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் 61வது சர்க்கம். அப்படி இதெல்லாம் மங்களகரமா பூர்த்தி ஆனாலும் இவர் சொல்ற, நான் வந்து தட்சிண பாகத்துல வந்துருக்கேன், இங்க வந்து தபஸ் பண்ணினேன், ஆனா இதெல்லாம் போயிடுத்துலவா, சபித்ததுனால கோபம் கொண்டதுனால தபஸ் எத்தனை தபஸ் பண்ணாலும் கோபம் கொண்டு சபித்தா அந்த தபஸ் எல்லாம் போயிடும், மேற்கொண்டு தபஸ் பண்ணினாதான் திருப்பி அந்த சக்தி வரும், தபோபலம் வரும். அதனால இந்த இடத்துல நிறைய விக்னங்கள் எல்லாம் நேர்ந்துடுது, அதனால நான் வேற திக்க பார்த்து போறேன், அங்க போய் தபஸ் அனுஷ்டானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி, பஷ்டிமாயாம் விஷாலாயாம் புஷ்கரேஷு மகாத்மனஹ சுகம் தபஸ்சரிஷ்யாமஹ பரம் தத்தி தபோவனம். விஷாலமான தபோவனத்துல பஷ்டிம திக்குல புஷ்கர தீர்த்தத்துக்கு பக்கத்துல தபஸை நான் அனுஷ்டானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தபோவனத்துல அத்தியுத்தமான மகா தேஜஸ்வியான அந்த முனிவர் சொன்னார். அங்க வந்து பழங்கள் கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டு புஷ்கர தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே எந்த விக்னம் நேரிடாம கடினமான ரொம்ப உக்கிரமான தபஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் தபஸ் பண்றாராம். அது விஸ்வாமித்ர ராஜா. ஏதஸ்மின் ஏவ காலே தூ அயோத்யாதிபதி மகான் அம்பரீஷை திக்யாதோ யஷ்டும் சம்பசக்கிரமே. திருப்பி விஸ்வாமித்ர ராஜா தபஸ் பண்றார், பண்ற சமயத்துல இன்னொரு கதை, யாரு வரா இப்படி இருக்கத்த பிரசித்தி பெற்ற அயோத்தியாக்கு அதிபனான அம்பரீஷன் அப்படிங்கிற ராஜா ஒரு யாகத்தை துவங்கினார். தஸ்ய வை யஜமானஸ்ய பசுமின்றோ ஜஹாரஹ ரணஷ்டே துபாஷோ விப்ரோ ராஜானமிதம் அப்ரவீத். அந்த அம்பரீஷன் அப்படிங்கிற ராஜா அயோத்தியாதிபதி அவர் யாகத்தை துவங்கினாரே இல்லையோ, யாகம் பண்றத அங்க யக்ஞ பசு இருக்குமே, யக்ஞத்துக்காக ஒரு மிருகத்தை கொடுக்கறதுக்கு வேண்டி இருப்பாளே அக்னிக்கு கொடுக்கறதுக்கு, அந்த பசு யக்ஞ பசு வந்து யாரோ திருடிண்டு போட்டா. யாரு திருடிண்டு போயிட்டா? இந்திரஹ ஜஹார, தேவேந்திரன் திருடிண்டு போயிட்டார். ஏன் தேவேந்திரன் ஆகும்னா இந்த பசுக்களை யக்ஞ பசுக்களை திருடிண்டு போறார் அப்படின்னா, 100 யாகம் பண்ணிட்டார்னா அவளுக்கு இந்திர பதவி கிடைச்சிடும். அதனால இந்திரனுக்கு எப்பவுமே நம்மளுடைய பிளேஸ் நம்மளுடைய ஸ்தானம் போகாம இருக்கிறதுக்கு தானே நம்ம பார்ப்போம். சோ சாப்பாடு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, வேலை வேணும், நம்மளுடைய இடம் வேணும் அப்படின்னு பார்ப்போமே. அதே மாதிரி இந்திரனுக்கும் அப்படியே, அப்ப இந்த அம்பரீஷன் அப்படிங்கிற யாகம் பண்ணி முடிச்சுட்டாதான் அவருக்கு இந்திர பதவி கிடைச்சிட்டாலும் அப்படிங்கிற பயத்தினால இந்திரன் வந்து யக்ஞ பசுவை தூக்கிட்டு போட்டான். ஏன்னா யாகத்துக்கு மெயினா கொடுக்கின்றது யக்ஞ பசு தான், அது இல்லாட்டா யக்ஞம் நடக்க முடியாது, நடத்த முடியாது, யாகம் கெட்டு போயிடும், நின்றுடும். அதனால இந்த தேவேந்திரன் என்ன பண்ணிவிட்டார், இந்த யக்ஞ பசுவை தூக்கிட்டு போயிட்டார். ராஜா அப்படி பாக்கிறார், யக்ஞ பசுவை காணாம ஆயிடுச்சு. அப்போ அங்கத்த வாத்தியார் வந்து ராஜாட்ட சொல்றார், பசுரத்யாகிரதோ ராஜன் பிரணஷ்டஸ்தவ துர்ணயாத் அரக்ஷிதாரம் ராஜானம் ஹந்தி தோஷோ நரேஸ்வர. ராஜா, யாக பசு யாரோ திருடிண்டு போயிருக்கா, இந்த யாக பசு இல்லாம ஆனா அது உங்களுக்கு தான் வினை, யாகம் நடத்துறவாளுக்கு தான் தோஷ பலம் கிடைக்கும். அதனால என்ன பண்ணுங்க, உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்கள் யாக பசுவை கூட்டிட்டு வாங்க, தோஷ நிவர்த்திக்காது, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கிறதுக்காக யாகத்துக்கு நிச்சயமா ஒரு பசு வேணும். திருடிண்டு போன பசு எங்க இருக்கோ அது தேடிட்டு வாங்கும், ஒரு வேளையே அது கிடைக்கலைனா என்ன பண்ணணுமா, ஆனயஸ்வ பசும் சீக்கிரம் யாவத் கர்ம பிரவர்த்ததே, அதாவது சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கோ, இல்லைனா நரம்வா ஆனயஸ்வ, அதாவது ஒண்ணுல யாக பசு இல்லைனா ஒரு நரன் ஒரு மனுஷனே வேணும் யாகத்துக்கு கொடுக்கறதுக்காக, அக்னிக்கு கொடுக்கறதுக்காக, ஒண்ணுல யாக பசுவே வேணும் இல்லைனா மனுஷனை கொண்டு வாங்கோ நரனை கொண்டு வாங்கோ என்று சொல்ல, அப்ப அந்த ராஜா மகா புத்திமானாக்கும் அந்த ராஜா யாரு, அஜாமிலல்லவா, அம்பரீஷன், அம்பரீஷன் அப்படிங்கிற ராஜா. அந்த அம்பரீஷன் ராஜா இப்படி தேடி தேடி பாக்குற, நிறைய தேடினார் யாக பசு யாரு கூட்டிட்டு போறப்பா, யாராவது ஒண்ணுல யாக பசு கிடைக்கணும் இல்லையா ஒரு மனுஷனை கிடைக்கணுமே இல்லையோ, அந்த மனுஷனை தேடின்னு இருக்கா யாருமே கிடைக்கல. லாஸ்ட்ல எல்லா தேசங்களையும் எல்லா ஜனபதத்திலையும் நகரங்கள்லயும் காடுலையும் புண்ணியமான ஆசிரமங்கள்ல எல்லாங்கையும் தேடிவிட்டா, இங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு சமயம் சுகமா இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிகள் குழந்தைகள் கூட சுகமா இருக்கக்கூடிய எங்கன்னா பிருகுதுந்தவனம் அப்படிங்கிற ஒரு பிரதேசத்துல, இடத்துக்கு வந்ததும் ரிஷிகரை பாக்கிறார். அவர் சௌக்கியமா மனைவி குழந்தைகள் கூட சௌக்கியமா இருக்கார். அந்த ரிஷிக முனிவர்கிட்ட போய் கேக்குறாராம், அந்த ராஜர்ஷி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருடைய க்ஷேமத்தை எல்லாம் குஷணம் எல்லாம் கேட்டுவிட்டு சந்தோஷம் மனம் குளிர்க்கிற மாதிரி சந்தோஷத்தோட முள்ள சொல்றார், உங்களுக்கு கவாம் சதசஹஸ்ரேன பசுக்கள் 100,000 தரேன், அதுக்கு பகரமா உங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காளே இல்லையோ அதுல ஒரு குழந்தையை யாக பசுவாக எனக்கு அவசியம் உண்டு, அதனால தரையலா, அதாவது இந்த 100,000 பசுக்களை வைத்திருந்து உங்களுடைய பிள்ளையை தரையலா, அப்படி தந்தேன்னா கிருதகிருத்யஹ அஸ்மி எனக்கு நிம்மதியா இருக்கும், கிருதகிருத்தனாவேன் கிருதார்த்தனாவேன் என்று சொல்ல, சர்வே பரிசுதா தேசாஹ யாக்ஞியம் நலபே பசும் தாத்துமர்ஹசி மூலேன சுதமேகம் ததோ மம, நான் ஒரு யாகம் பண்ணியிருந்திருக்கேன், அந்த யாகத்துல பசு திருடிண்டுட்டா, அதாவது யாரோ திருடிண்டுட்டா, அதை தேடி நான் எல்லா தேசங்களையும் சர்வே தேசாக எல்லா தேசங்களையும் தேடி அலைஞ்சிட்டேன், ஆனா ஒரு பசுவை கூட கிடைக்கல எனக்கு, அதனால உங்களுடைய ஒரு புத்திரனை கிடைச்சதுன்னா எனக்கு பெரிய சமாதானமாகும், அதுக்கு நீங்கள் அருள் பண்ணுங்க, மூல்யேன தாத்தும் அர்ஹதி, நான் அதுக்கு பகரமா தரேன், அந்த விலை கொடுத்து நீங்கள் திருப்பி அருள் பண்ணுங்கோ, உங்களுடைய ஒரு புத்திரனை தந்து என்று சொல்ல, இப்படி மகா தேஜஸ்வியான ரிஷிகம் மகர்ஷி இதை கேட்கிறார். அதுக்கு பதில் என்ன சொல்றார்? நாஹம் ஜேஷ்டம் நரஸ்ரேஷ்ட விக்ரீணியாம் கதஞ்சன. நரஸ்ரேஷ்டா, ஏ நரவரா, நான் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க என்ன வேணா கேட்டுக்கோங்கோ, என்ன வேணா தந்துக்கோங்கோ, ஆனா நான் மூத்த புத்திரனை, மூணு பேர் இருக்கா, அந்த மூத்தவனை நான் தரமாட்டேன். ஏன்னா அந்த சமயம் தரமாட்டேன்னு சொன்னதும் இந்த ராஜா சொல்றார், அந்த அம்பரீஷ ராஜா என்ன சொன்னார்னா, அவிக்ரேயம் சுதம் ஜேஷ்டம் பகவானாஹ பார்கவ மமாபி தைதம் வித்தி கனிஷ்டம் சுனகம் நிருப. இப்படி ரிஷிக முனிவர் சொன்னார் தரமாட்டேன் அப்படின்னு, அதேபடி அவருடைய மனைவி சொல்றார், ரிஷிக முனிவருடைய அம்மா மனைவி சொல்றார், என்ன சொல்றார், நான் வந்து சின்னவன தரமாட்டேன், அதாவது எனக்கு என்ன, என் அம்மைக்கு எப்பவுமே சின்ன குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் அல்லவா, மூத்த மகனை பிரகு குல ஜாதன் மூத்த மகனை தரமாட்டேன் என்று சொன்னதும் எனக்கு அம்மை வந்து சொல்றா, என்னுடைய சின்ன குழந்தை சுகன் அப்படின்னு பெயர், அந்த சுகனை நானும் விட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதும், தஸ்மாத் கனியதம் புத்திரம் நதாஸ்யேதவ பார்த்திவ, அந்த கனிஷ்ட புத்திரனை நான் தரமாட்டேன் என்று சொன்னார். ராயேண ஹிமர சிரேஷ்ட ஜேஷ்டா பிதிருஷு வல்லபாஹ மாதிருணாம் ச கனியாம் சஹ தஸ்மாத் மோக்ஷே கதம் சுதம். அப்போ நரோத்தமா சாதாரணமா எதற்காக மூத்த குழந்தைகள் தரமாட்டேன் அப்படிங்கறதுக்கு காரணம் சொல்றா, என்னன்னா அவாதான் தர்மப்படியா, இப்ப எங்களுடைய காலம் கழிஞ்சா அதுக்குண்டான தர்ப்பணம் எல்லாம் அவாதான் பண்ணணும், அதனால நான் தரமாட்டேன். அதே மாதிரி அம்மாவுக்கு என்னன்னா ரொம்ப அன்பு ஜாஸ்தி, என்ன குழந்தையாச்சு அதுக்கு வந்து தெரியாதே அப்படின்னு கடைக்குட்டி அப்படின்னு சொல்லுவாமே, ஆர்த்து கடைக்குட்டி அப்படிங்கிறதுக்கு, அந்த குழந்தை அம்பி, அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு, அதனால அம்மா வந்து விட்டு தரமாட்டேன், அதனால தான் அம்மா விட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ இதெல்லாம் கேட்டுண்டு உக்த வாக்கே முனே தஸ்மின் முனிபத்ன்யாம் ததைவச சுனஷேபஸ்வயம் ராம மத்யமோ வாக்கியம் அப்ரவீத். இப்போ முனிவர்கள் இவா ரெண்டு பேரும் பேசிக்கிறா, அம்மையும் பேசினா, இப்படி பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க கூட நடுவுல குழந்தை இல்லவா, மத்யம புத்திரன் நடுவுத்த குழந்தை சுனஷேபன் என்று பெயர் அவருக்கு. அந்த சுனஷேபன் குழந்தை சொல்றான், பிதா ஜேஷ்டம விக்ரேயம் மாதா சாஹ கணியதம் விக்ரேயம் மத்யமம் மன்யே ராஜன் புத்திரனயஸ்வமாம். அப்பா மூத்த குழந்தைய விட மாட்டேன்னு சொல்லிவிட்டா, அம்மையோ சின்ன குழந்தைய விட மாட்டேன்னு சொல்லிட்டா, பாக்கி நான் தானே இருக்கேன், என்ன அவளுக்கு வேண்டாதானே அர்த்தம், கூட்டிட்டு வைக்கோங்கோ என்ன அப்படின்னு அந்த குழந்தை யாரு பேரன சுனஷேபன் அப்படிங்கிற மத்தியம நடுவுல குழந்தை சொல்றான். சொல்றதுக்கு சொன்னதனுடைய அர்த்தமே இதுதானே, அப்ப என்ன கூட்டிட்டு வைக்கோங்க அப்படின்னு சொன்னது, பசுக்கள் 100,000 கொடுத்து அந்த சுனஷேபனை திருப்பி கூட்டிட்டு போனா அவருக்கும் திருப்தி ஆச்சு அம்பரீஷ மகாராஜாக்கு. இன்னும் அம்பரீஷன் அப்போ சுனஷேபன் யாரு, இந்த நடு குழந்தை, அந்த குழந்தையை யாகத்துக்கு பலி கொடுக்க போற அந்த மகாசூரனும் மகா தேஜஸ்வியுமான ராஜர்ஷி அந்த அம்பரீஷன் சுனஷேபனை கூட்டிட்டு தேர்ல வச்சுட்டு வேகமா சத்வரம் ஜகாம வேகம் கொண்டு கூட்டிட்டு போனார். ஏன்னா அப்படி கூட்டிட்டு போனாதானே யாகம் நடக்கும் அப்படிங்கறதுனால கூட்டிட்டு போனாருங்கிற வரைக்கும் இந்த 61வது சங்கம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே பாலகாண்டே ஏகஷஷ்டிதம சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அதுக்கப்புறம் சுனஷேபனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது அடுத்த சர்க்கத்துல. ரகுநந்தனா ராமா, என்னாச்சு தெரியுமோ, உத்தம புருஷனான சுனஷேபனை கூட்டிட்டு போற சமயத்துல அவ நட்டுச்சை வந்துடுது, மத்தியானே ரகுநந்தன மத்தியானம் ஆயிடுத்து, அந்த சமயம் புஷ்கர கஷேத்திரத்துல புஷ்கரே விஷ்யாமியது புஷ்கர கஷேத்திரத்துல இறங்கி அவ வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு இருந்தா. தஸ்ய விஷ்ரமமானஸ்ய சுனஷேபோ மகாயஷா புஷ்கர க்ஷேத்ரமாகம்ய விஸ்வாமித்ரம் ததர்ஷ தப்யந்தம் ரிஷிபிஸ் சார்தம் மாதுலம் பரமாதுரஹ. புஷ்கர க்ஷேத்திரத்துல எப்படி அவாலம் ஓய்வெடுத்துருக்கிற சுனசேபன் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல யார பாக்கறா, தன்னுடைய மாதுளனான விஸ்வாமித்ரரை பாக்கறாராம். வாடின முகத்தோட திருஷ்ணயா அப்படின்னா ரொம்ப தாகமா ஜலபானம் கிடைக்காம ஸ்ரமேண அப்படின்னு மனசு துக்கத்தோட தீனமா அந்த முனிவருடைய முனிவரை பார்த்து நேரா நமஸ்காரம் பண்ணி விட்டார். அவரை பார்த்து சொல்றாராம் என்ன சொன்னார், நமேஸ்தி மாதா ந பிதா ஞாதயோ ந ச பாந்தவாஹ த்ராதுமர்ஹசி மாம் சௌம்ய தர்மேண முனிபுங்கவ. எனக்கு அம்மா இல்லை, நீ மாதான்னு அஸ்தி, எனக்கு அம்மா இல்லை, பிதான்னு அப்பாவும் இல்லை, இவா ரெண்டு பேரும் இல்லட்டா அண்ணாவும் இல்லை, எனக்கு எங்கூட பிறந்த அண்ணாக்களும் இல்லை, என்னுடைய சொந்தக்காரன் யாரும் இல்லையே, அப்பா அம்மா இல்லட்டா வாழ்ந்தும் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவெல்லாம் என்ன விட்டு விட்டா, என் முனிஸ்ரேஷ்டா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை, தர்மப்படி உங்களை நான் சரணம் அடையிறேன், என்னை காப்பாத்துங்கோ, என்னை காப்பாத்துறதுக்கு உங்களுடைய திருவுள்ளம் கனியணம் அப்படின்னு கேட்க, த்ராதா த்வம் ஹினர ஸ்ரேஷ்ட சர்வேஷாம் அபி கௌஷிக, நீங்கள் குஷிக வம்சஜன் நரஸ்ரேஷ்டா, நீங்கள் மட்டும்தான் எனக்கு அபயம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, ராஜா சக்கிரத காரிய சார் அகம் தீர்காயுரவிய ஸ்வர்கலோகம் உபாஸ்மியாம் தபஸ்தப்வாஹ்யனுத்தமம். அப்போ யோசிக்கிறேன், எனக்கு வந்து நான் கேட்டுட்டேன், அதாவது என்ன வந்து இப்படி யாகத்துக்கு இழுத்துட்டு போறா, யாக பசுவாக என்ன வச்சுட்டு இருக்கா, அவளுக்கு கிடைக்கலை, யாக பசு தேடினா யாரோ திருடிட்டு போயிருக்கா, அதை தேடி பார்த்தா அவளுக்கு கிடைக்கலை அப்படின்னு என்ன விலை கொடுத்து வாங்கி விட்டா. இப்ப எனக்கு வந்து அந்த ராஜாவுடைய யாகமும் நடக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்னையும் காப்பாத்திக்கணும்னு ஆசையா இருக்கு, இதுக்கு ஒரு வழியே சொல்லுங்கோ, எனக்கு தபஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அவருக்கு சொர்க்கலோகத்தை அடையணும்னு ஆசையா இருக்கு, இது ரெண்டும் நடக்கும்படியாக, யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம ரெண்டும் நடக்கும்படியாக எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்கோ. எனக்கு அநாதனுக்கு நாதன் நீங்க தான், என்னை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் உள்ளது இந்த உலகத்திலேயே, தர்ம புத்தியான என்னை காப்பாத்துறதுக்கு தர்மிஷ்டனான உங்களால் தான் முடியும், என்னை காப்பாத்துங்கோ என்று சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டு மகா தபஸ்வியான விஸ்வாமித்ர முனிவர் அந்த புத்திர அழுதுன்றிருக்கிற அந்த குழந்தைய சமாதானம் படுத்துறார், அழாதேப்பா அழாதேப்பா என்று சொல்லி சமாதானம் படுத்திட்டு, எத்கிருதே பிதர புத்திரான் ஜனயந்தி சுபார்த்தின பரலோக ஹிதார்த்தாய தஸ்ய காலோயமாகத. தன்னுடைய குழந்தைகளை கூப்பிடுறார் விஸ்வாமித்ர ராஜா, எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு, குழந்தைகளா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்கு, என்ன காலம், ஏன் குழந்தைகளுடைய தர்மம் என்னது, புத்திரர்களுடைய தர்மம் அப்பாவுடைய நல்லது பண்ணி வைக்கிறது, அப்பாவுடைய அவசியம் நிறைவேற்றுறது பெரும் புண்ணியமாம், குழந்தைகள் பிள்ளைகள்னா அப்படி இருக்கணுமா, அப்போ அந்த ஒரு காலம் பரலோக சுகத்தை அடைவதற்கான தற்காலம் தக்கமான காலம் உங்களுக்கு வந்திருக்குப்பா, அயம் முனி சுதோ பாலஹ மத்த சரணமிச்சதி, இந்த ரிஷி புத்திரனான பாலன் ஆபத்தினால என்னை சரணம் அடைஞ்சிருக்கார், குழந்தைகளா அவளுக்கு வேண்ட விஷயம், அதாவது என்ன விஷயம், யாகத்துக்கு யாக பசுவாக நரசிரேஷ்டனாக அல்லவா இவன் இந்த குழந்தைய கூட்டிட்டு போறா, அதுக்கு இவனுக்கு போறதுக்கு தாத்பரியம் இல்லை, பயந்துக்கறான், அதனால அவனுக்கு பதிலா நீங்கள் யாராவது போயிட்டு வரணும், அவனுக்கு பிரியம் பண்ணுங்கோ, பிரியம் குருத அவனுக்கு என்ன விஷயமோ அது பிரியம் பண்ணுங்கோ, சர்வே சுகிரத கர்மானஹ சர்வே தர்மபராயணாஹ பசுபூதா நரேந்திரஸ்ய தத்யமக்னேஹே பிரயச்சத, நீங்கள் எல்லாரும் சத்கர்மங்கள் பண்ணக்கூடியவர்கள், தர்மத்துல ரொம்ப தர்மம் பராயணாக, தர்மத்துல ரொம்ப சுஷ்காந்தி ரொம்ப ஆசை இருக்க கூடினவர், அப்பேற்பட்ட நீங்கள் இந்த ராஜாவுடைய யஜ்ஞ பசுவாக அக்னி பகவானை நீங்க திருப்தி பண்ணுங்கோ என்று சொல்றா. அதாவது ரொம்ப தத்துவார்த்தமா சொல்ற. என்ன சொல்ற சுருக்கத்துல வந்தவரா, நீங்க யாராவது ஒரு ஆள் போய் இவருக்கு பதிலா யஜ்ஞ பசுவாக இருங்கோ, அக்னி தேவனுக்கு சாப்பாடா மாறுங்கோ அப்படின்னு சொல்றார். அது சொல் தத்துவார்த்தமா ரொம்ப அழகா சொல்றார். அக்னி பகவானை திருப்திப்படுத்துங்கோ, அக்னேஹே திருப்திம் பிரயச்சத. அப்படி சுனசேபன் சரணம் அடைஞ்சிருக்கார் என்னை, அதனால அவனுக்கு இது இன்னொரு ஆசை, யாகத்துக்கு விக்னம் ஏற்படப்படாதுன்னு ஆசை. அதனால அந்த யாகமும் நிறைவேறணும், இந்த குழந்தையும் காப்பாற்றணும், சுனசேபனையும் காப்பாற்றணும். அதனால நீங்கள் எல்லாரும் தேவர்களை சம்திருப்திப்படுத்தி படுத்தவும் செய்யுங்கோ, என்னுடைய ஆத்மியை உள்வாங்கிக்கோங்கோ. அதாவது என்ன அர்த்தம், நான் ஆர்டர் பண்றேன், இந்த ஆர்டர் நீங்கள் கேட்டவர்களால சத்புத்திரர்களாக மாறுவீர்கள், அதனுடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு புண்ணியம் என்ன, தேவர்களுக்கெல்லாம் திருப்தி அடைய வைக்க போறேன், அதனால அந்த தேவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், அதனால நீங்க போயிட்டு வாங்கோ. முனேஸ்துவஜனம் ஸ்ருத்வா மதுஷ்யந்தாதய சுதாஹ சாபிமானம் நரஸ்ரேஷ்ட சலீலமிதம் அப்ருவன். அந்த சமயம் அந்த இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட விஸ்வாமித்திரருடைய புத்திரர்கள் மனுஷ்யந்தன் போன்ற புத்திரர்கள்லாம் மகர்ஷியுடைய வசனத்தை கேட்ட உடனே கொஞ்சம் அகங்காரம் வளர்த்து, அபிமானங்கள் அவளுக்கும் அபிமானம் இருக்குமே, தன்னுடைய உயிர் அதாவது ஒருத்தருக்கு பதிலாக நீ போய் உயிரை விடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அதனால அவளுடைய அபிமானத்தினால ஒரு அகங்காரத்துல திருப்பி பதில் கூறுறா. என்ன பதில் சொன்னா, கதமா ஆத்மசுதான்வித்வா த்ராயசேன்யசுதம் விபோ அகாரியமிவ பஷ்யாமஹ ஸ்வமாம்சமிவ போஜனேம் பிரபோ. ஏதோ ஒருத்தனுடைய பிள்ளைக்கு வேண்டிட்டு ஆத்மசுதான் உங்களுடைய சொந்தமான உங்களுடைய குழந்தைகளை பலி கொடுக்கறதுக்கு ஹித்வா, பலி கொடுக்கறதுக்கு துணியறையிலே, இது எப்படி இருக்கு, ஏதோ தன்னுடைய சாப்பாடுல ஸ்வமாம்சம் தன்னுடைய மாம்சத்தையே சாப்பிடுற மாதிரி, நாயோடைய மாம்சத்தை சாப்பிடுற மாதிரி இல்லையோ இந்த விஷயம், இதுதான் எங்களுடைய அபிப்பிராயம், இது தப்பான அதாவது ரொம்ப நீச்சமான வார்த்தையை உபயோகப்படுத்திருக்காரு அப்பாவை பார்த்து. இப்படி பண்றது தப்பல்லவோ, மத்தவாளை காப்பாத்திட்டு தன்னுடைய புத்திரரை பலி கொடுக்கறது சும அம்சம் சாப்பிடற மாதிரி அல்லவோ சாப்பாடுல அப்படின்னு போட்டு சொல்றா. இதுதான் எங்களுடைய அபிப்பிராயம் சொன்னதும் இந்த புத்திரர்களுடைய வார்த்தையை கேட்டதும் கோபம் வருமே, யாரா இருக்காருன்னு கோபம் வரும், விஸ்வாமித்திரருக்கும் கோபம் கொடுத்து சபிக்கிறதுக்கு தொடங்கினார். என்ன சாபம் கொடுத்தார், நிஸ்ஸாத்வதவிதம் ப்ரோக்தம் தர்மாதபி விகர்ஹிதம் அதிக்ரம்யத தத்வாக்யம் தாருணம் ரோமஹர்ஷணம். என்னுடைய வார்த்தையை கேட்காத, என்னுடைய வார்த்தையை மீறின வார்த்தையை திருப்பி பேசி, அதாவது தப்பான வார்த்தையை என்னை பார்த்து பேசின உங்களுக்கு அந்த நெஞ்சுருக்கம் இருக்கே, இதுல இந்த அர்த்தம் என்னன்னா, தர்ம வர்க்கத்துல தப்பினவர்களான நீங்கள் இப்படி சொன்னது சகிக்க முடியாது என்னால. ஸ்வமாம்ச போஜின சர்வே வாசிஷ்டா இவ ஜாதிஷூ, நான் வசிஷ்ட புத்திரர்களை நாயாடியாக கிடவ அப்படின்னு சொன்னேன் இல்லையோ, அதே மாதிரி நீங்களும் அப்படி போங்க. முஷ்டிகாதி சண்டாள ஜாதி ஜாதிஷுனா முஷ்டிகாதி சண்டாள ஜாதியில நீங்களும் போங்க. ஸ்வமாம்ச போஜினஹ, அவள் என்ன பண்ணுவா, அவாவா மாம்சத்தையே நாயோடைய மாம்சத்தையே சாப்பிடுவாள் இல்லையோ, அந்த குலத்துல நீங்க போய் பூமியில போய் வாழுங்கோன்னு சபிக்கிறார். எத்தனை வருஷம், வருஷ சஹசிரம் தூ, ஆயிரம் வருஷம் நீங்கள் அந்த ஜாதியில பிறந்து முஷ்டிகாதி சண்டாள ஜாதியில பிறந்து வசிஷ்ட புத்திரர்களை மாதிரி, நான் எப்படி வசிஷ்ட புத்திரர்களை சாபம் கொடுத்தேனோ அதே சாபம் உங்களுக்கும் தரேன், அந்த நாயை நாயிறச்சியை சாப்பிட்டுண்டு நாயுடைய மாம்சத்தை சாப்பிட்டு ஆயிரம் சம்வத்சர காலம் நீங்க பூமியில வாழுங்கோ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். இதுல இருந்து என்ன புரியறது, வசிஷ்ட முனிவருடைய புத்திரர்களுக்கு இப்படி சபித்தாரே இல்லையோ இந்த விஸ்வாமித்திரர், அது மத்தவாளுடைய சாபம், மத்தவாளுக்கு வந்து தீங்கு நினைத்தார், அது வந்து லாஸ்ட்ல அவருக்கே தீங்கா முடியாது, அவருடைய புத்திரர்களுக்கே அதே சாபம் கொடுக்கும் முடியாக வந்துடுத்துலவா. இதற்குதான் சொல்லுவா, மத்தவாளுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நினைக்கப்படும், நல்லது பண்ண பண்ண நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய சார்பில் சார்ந்து இருக்கிறவாளும் சௌக்கியமா சந்தோஷமா இருப்பா. மத்தவாளுக்கு துரோகம் நினைச்சிட்டோமாகில், மத்தவாளுக்கு தீங்கு நினைச்சிட்டோமாகில், அது நம்மளும் வந்து சேரும். காலம் அப்படிங்கறது யாரையும் விட்டு வைக்காது, எல்லாம் கரெக்டா கணக்கு பண்ணி நம்மளுக்கு தந்துடும். அதனால நம்ம ஸ்ரத்தையா வாழணும் இல்லவா, ஒரு நிமிஷம் கூட பாழாக்கப்படாது, ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து கவனிச்சு நாமா சொல்லி சொல்லி சொல்லி பாபம் பண்ணப்படாது, பாபம் பண்ணப்படாது, தீங்கு நினைக்கப்படாது, மனசு எப்பவும் சுத்தமா இருக்கணும், பகவத் சிந்தனையிலே இருக்கணும், ராமஸ்மரணத்துல இருக்கணும் அப்படின்னு மனசை சொல்லி சொல்லி ஸ்ரத்தையா வாழணுமா. ஏன்னா ஒரு முள் மேல நின்று இருக்கோம், அந்த பக்கம் விழுந்தாலும் கஷ்டம்தான், இந்த பக்கம் விழுந்தாலும் கஷ்டம்தான், எதுல விழுந்தாலும் கஷ்டம்தான். அந்த முள்ளையே தாங்கிட்டு பகவான் இருக்கார், அந்த பகவானை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதுல இருந்து கதி உள்ளது. அதுதான் இந்த லோகம். அசுகம் அனித்யம் இல்லவா, நித்தியம் இல்லாததும் அசுகமான லோகம். இந்த லோகத்துல இருந்து நம்ம காப்பாத்திக்கணும்னா பகவான் நாமத்தை பிடிச்சுக்கணும். அப்போ இந்த இந்த வசிஷ்ட புத்திரருக்கு கொடுத்த மாதிரி இந்த விஸ்வாமித்திரர் தன்னுடைய புத்திரர்களுக்கும் சபித்து விட்டார். அப்போ அவெல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு போறா. அதுக்கப்புறம் திருப்பி சுனசேவனை பார்த்து கவலைப்படாதே, இவா இல்லாட்டா இல்லை, நான் உன்னை காப்பாத்துறேன், காப்பாத்து, உனக்கு எப்படி காப்பாத்துன ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை நீ அங்க போய் கட்டியாச்சுன்னா நீ சொல்லு, இந்த ரெண்டு மந்திரத்தை சொன்னையாகியில் உனக்கு நல்லது, உனக்கு தீர்காயுசு கிடைக்கும், அவளுக்கும் யாக பூர்த்தி நடக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார். அந்த யாகம் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினார், பண்ணி அங்க போய் கூட்டிட்டு போனார் அம்பரீஷர் ராஜா. இந்த சுனசேவனை கூட்டிட்டு போனார், கட்டி விட்டா. இவெல்லாம் மந்திரம் சொல்றா. அந்த சமயம் இவ கைய கூப்பிட்டு விஸ்வாமித்திர சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்த அந்த ரெண்டு திவ்யமான மந்திரங்களை ஜபித்தார். ஜெபித்ததும் ஆஹா ஆஹா, இந்திரனுக்கு சந்தோஷமாச்சு, அதீவ ரகசியமான இந்த மந்திரங்களை சொல்லி விட்டாலே, தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லிவிட்டார். அங்கே இந்த தீர்காயுசாயிரு. அப்போ இந்த சுனசேபன் காப்பாற்றப்பட்டார். சுனசேபோ கிரகித்வாதே வேகாதே சுசமாஹிதஹ தரயா ராஜசிம்ஹம் தம் அம்பரீஷம் உவாச. அப்போ என்னாச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு வரணும், இந்த யாகசாலைக்கு கூட்டிட்டு போங்கோ, பரிபூர்த்தி ஆகட்டும், யாகம் பரிபூர்த்தி ஆகட்டும் அப்படின்னு எல்லாம் கேட்டதும் இந்த இவரும் யூபஸ்தம்பத்துல கட்டினதும் அவர் மந்திரம் ஜெபித்து தேவேந்திரனை பிரீதிப்படுத்திட்டார். இந்திரஞ்சம் செய்த யதாபமணி புத்திரக்காக, இந்திரனை குறித்து அந்த ருக்குகள் முன்னாடி இவெல்லாம் இவர் வந்து ஜபம் பண்ணினார். ஜபம் பண்ணதும் இந்திரத்தை சந்தோஷமாயி தீர்க்கம் ஆயுகு பிராதாத் அவருக்கு தீர்காயுசை கொடுத்தார். சுனசேவனுக்கு தீர்காயுசை கொடுத்தார். அதாவது அந்த மந்திரம் இந்திரனே தான் வரம் கொடுக்கிறார், வேற யாரும் வரலையாம், விஷ்ணு பகவானோ இல்லைன்னா வேற யாரும் வரலையாம், இந்திரனே நேரா வந்து, இந்திரன் தானே அதிதேவதையா இருக்கார் அந்த யாகத்துக்கு, அந்த யாகத்துக்கு அதிதேவனான இந்திரனே நேரா வந்து அந்த ஹவிசை புஜிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கார். அந்த சமயம் இப்படி மந்திரம் கேட்டதும் உனக்கு சந்தோஷம் அடைஞ்சு ரகசியமான இந்த மந்திரத்தை நீ சொன்னையே, அதனால நீ தீர்காயுதா இரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப பலி கொடுத்தாலும் உயிர் போகாது, அதுதானே அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் யாகத்துல சித்தி அடைஞ்சார். இந்திரனுடைய ஆசை அவருக்கு வேண்ட சாப்பாடும் கிடைச்சது, தனியாகவே கிடைச்சது. இந்த சுனசேபனும் காப்பாற்றப்பட்டார். அப்படி யாகமும் பூர்த்தியாச்சு, சுனசேபனும் காப்பாற்றப்பட்டார். விஸ்வாமித்ரோபி தர்மாத்மா தபஸ்தேபே மகாதபாஹ புஷ்கரேஷு நரஸ்ரேஷ்ட தசவர்ஷசதானி சஹ. அப்படி அந்த தர்மாத்மாவும் மகா தபஸ்வியுமான விஸ்வாமித்ர முனிவர் நேரா புஷ்கர தீர்த்தக்கரையில திருப்பி ஆயிரம் ஆண்டுகள், ஆயிரம் சம்வத்சரங்கள், தசவர்ஷசதானி ஆயிரம் சம்வத்சரங்கள் தபஸ் தபே தபஹா தபே தபஸ் பண்ண தொடங்கினார்னு அர்த்தம். அதாவது இது நிறைவேற்றினார், தபஸ் பண்ண போவார், நடுவில் யாராவது வருவா அவளுடைய கஷ்டத்தை நிறைவேற்றுவார், திருப்பி போய் தபஸ் பண்ணுவார். ஏன்னா நடுவில் கோபம் கொண்டிருப்பார் இல்லையோ, கோபம் கொண்டு அதுக்கு வீரியம் கம்மியா இருக்கும், தபோபலம் கம்மியா இருக்கும், அந்த தபோபலத்தை கூட்டுவதற்காக தபஸ் பண்ண போனார் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே பாலகாண்டே த்விஷஷ்டி தம சர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. மேலும் 63வது சர்க்கத்துல என்ன பாக்கிறோம்னா, விஸ்வாமித்ர முனிவர் மேனகா தேவி கூட வசிக்கிறார், அப்புறம் மகர்ஷி பதம் அடைகிறார் விஸ்வாமித்ர ராஜா. இத்தனை நாள் க்ஷத்ரியரா தான் இருக்கார், க்ஷத்ரியரா இருந்து தபஸ் பண்ணுவார், அந்த தபஸ் பலத்தினால காப்பாத்தின் இருந்தார் எல்லாரையும். அதுக்கப்புறம் மேலும் அவர் எப்படி மகர்ஷி பதம் அடையறார், மகர்ஷி அப்படிங்கிற பட்டத்தை எப்படி அடையறார் அப்படிங்கறது அடுத்த சர்க்கத்திலேருந்து பார்க்கலாம். ஸ்வஸ்திக் பிரஜாபிய பரிபாலயம் தாம் ஞாயேன வாக்கேன மகி மகிஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யா பிருத்வீ சஸ்ய ஷாலினி தேசோயம் க்ஷோபரஹிதா ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணஃ சந்தோ புத்ரிணஃ சந்தோ பௌத்ரிணஃ அதனா சதனா சந்தோ ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதகநாசனம் ஷ்ருண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதிபிரம்மணஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாப் பதயே நமஹ. இன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே ருத்ரநாசோ சமபவத் சத்தே பவது மங்களம். இம்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய சத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் கிரதோ வஜ்ரதரஸ்யேத அதிதிர்மங்களம் பிராதா தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பக்ரமதோ விஷ்ணோ ரவித தேஜச யதாசீ மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயசாகராத் தீபா வேதா லோகா திசஸ்ததே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா காயேன வாசா மனசேந்திரே வா உத்யாத்மநாமா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் வஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயே தத் ஜானகீ காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம ராம ராம.